ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಹರಿತ್ರಾಡಬ್ಧ ಆತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಹರಿತ್ರಾಡ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀ ವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಜಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯ ವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಅಯಾಸ್ಯ ಬರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರ ಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತೀ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಸಭಾಯೈ ನಮಃ. ಆಸ್ತಿಕ ಅನ್ಬರ್ಗಳ್ ಎಲ್ಲೋರುಕ್ಕೂ ಅಡಿಯನುಡಿಯ ನಮಸ್ಕಾರಗಳ್. ಸ್ವಾಮಿ ದೇಶಿಕನುಡಿಯ ಅನುಗ್ರಹ ವಿಶೇಷತ್ತಿನ್ ಪೇರ್ಲ மீண்டும் நம்முடைய தேசிகா டெய்லி என்கின்ற குழுவினர் மூலமாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்ற சுவாமி தேசிகனுடைய கூற்றுப்படி, சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய தேசிக பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். தினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதான தேசிக பிரபந்தத்தை கிரமமாக அமிர்தாஸ்வாதினி அமிர்தரஞ்சனி பாசுரங்கள் தொடக்கமாக கிரமமாக அடியன் அர்த்தத்தை விளக்கி சொல்லாமல் சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களிலே ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம் என்று தோன்றுகிறது. அதாவது சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களிலே உபாயம், சுவாமி தேசிகனுடைய பிரபந்தத்தில் பிரம்மஸ்வரூபம், பலன், பிராப்தி விரோதி, ஜீவனுடைய ஸ்வரூபம், சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களிலே ஆகார நியமம், நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவைகள், நாம் ஏற்றுக்கொள்ளத்தகாதவைகள், ஆச்சாரியனுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய பெருமை, உபாயங்கள்ல இருக்கக்கூடியதான பிரிவு, உபாயம் பலன் இவைகளுடைய பிரிவுகள், இப்படி ஒவ்வொன்றாக சுவாமி தேசிகனுடைய பிரபந்தத்திலே பிரபத்தியினுடைய பெருமைகள், பக்தியினுடைய பெருமைகள், கீதையினுடைய அர்த்தங்கள், பிரபன்னனை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள், சிஷ்யனுடைய கடமை, தத்துவங்கள், அச்சேதனம், ஈஸ்வரன், இப்படி எல்லாவற்றையும் தனித்தனியாக நாம் சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயப்படி நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலே. அதில் முதல்ல உபாயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் உபாயம் அப்படின்றது இரண்டு, பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடியதான உபாயங்களுடைய விவரத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இன்று முதன் முதலாக பக்தியினுடைய சொரூபத்தை, யமநியமாசனங்கள் இயலாவி புலநடக்கம், தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம், சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கிலக்காகும், அமரர் தொழுமத்திகிரி அம்புயத்தாளாரமுதே. யமநியமாசனங்கள் இயலாவி புலநடக்கம், தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம், சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கிலக்காகும், அமரர் தொழுமத்திகிரி அம்புயத்தாளாரமுதே. இந்த பாசுரமானது சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்டதான அர்த்த பஞ்சகம் என்கின்ற பிரபந்தத்திலே இருக்கக்கூடியதான ஏழாவது பாசுரம். பக்தியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் இந்த இடத்திலே விளக்கிச் சொல்கிறார். ஏன் முதல்ல உபாயத்தை பற்றி நாம் அனுபவிக்கின்றோம் அப்படின்னா, உபாயம் என்பது எம்பெருமானை அடைவதற்கான வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பெருமானை அடையக்கூடிய வழியை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சாத்தியமாக அமையும். அப்போ முதல்ல யம நியமாசனங்கள் இயலாவி புலநடக்கம், இதுல அமரர் தொழும் அத்திகிரி அம்புயத்தால் ஆர் அமுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமரர் தொழும் தேவர்களாலே வணங்கப்படுவதாக இருக்கக்கூடிய அத்திகிரி, அஸ்திகிரியிலே எழுந்தொழி இருக்கக்கூடியதான அம்புயத்தால் ஆர் அமுது, பிராட்டிக்கு நிறைந்த அமுதமாக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் தேவாதிராஜன், யம நியமாசனங்கள் யோகத்தினுடைய 8 அங்கங்களை இந்த இடத்திலே சாதிக்கின்றார் சுவாமி தேசிகன். பக்திக்கு அங்கங்களாக சொல்லப்பட்டுள்ளன இந்த 8 விஷயங்களும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியான, தாரணா, சமாதி என்று 8 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன யோகத்தினுடைய அங்கங்களாக. யோக சூத்திரத்தில் பதஞ்சலி மகரிஷி சொல்றார், யம நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதேயோ அஷ்டௌ அங்காணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யோக சூத்திரம். அதுல இந்த இடத்துல சுவாமி தேசிகன் யம நியம ஆசனங்கள் இயலாவி புலனடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கு இலக்காகும். பக்தி யோகத்தினாலே மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, இயலாவி புலனடக்கம் யமம். இப்போ இந்த யமம்னு சொல்லும் பொழுது அஹிம்சா சத்திய அஸ்தேய பிரம்மச்சரியா அபரிக்ரஹா யமாஹா அப்படின்னு யம விஷயமான சூத்திரமானது சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல யோக சூத்திரத்துல. யமம் அப்படின்னா அஹிம்சை, சத்தியம், திருடாமை, காமத்தை அடக்குதல், அதான் பிரம்மச்சரியம். பொருளை சேர்ப்பதற்கு நினைக்காமல் இருப்பது, இதெல்லாம் யமத்தினுடைய லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு. நியமம் அப்படின்னா பரிசுத்தி, எது இருக்கோ அதை கொண்டு திருப்தி அடையிறது, விரதம், தபஸ் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது, வேதாந்த விஷயங்களை எப்பொழுதுமே பேசிக் கொண்டு இருக்கக்கூடியது, எல்லா விதமான கர்மாக்களின் பலன்களையும் எம்பெருமான் திருவடிவாரத்திலே சமர்ப்பிப்பது இதெல்லாம். ஆசனம்னு சொல்லும் பொழுது பத்மாசனம், பத்ராசனம் இந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யம நியம ஆசனம் இயலாவி அடக்கம், அதாவது நமக்குள்ளே சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பிராணவாயுக்களை அடக்குவதாக சொல்லப்பட்டதான பிராணாயாமம் என்கின்ற 4வது அங்கம். இயலாவி புலனடக்கம் இந்திரியங்களை அடக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது பிரத்யாகாரம், அது 5வது. தமதறியும், தமதறியும் தாரணைகள் சேர்த்து சொல்லணும். ஜீவன் தன்னுடைய மனசால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய தாரணை, அதாவது எம்பெருமானுடைய திருமேனி விஷயத்தை சர்வதா நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியதல். சிந்தியமானே சதி கமனீய திவ்யமங்கள விக்கிரக ஸ்மிருதிஹி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுவான். நினைத்த பொழுதுல எம்பெருமானுடைய திவ்யமங்கலம் நம் கண்முன், திவ்யமங்கல விக்கிரகம் நம் கண்முன்னே வந்து நிற்பதுதான் தாரணை. தாரையரா இடைவிடாத நினைவொழுக்கம். பக்தினா எப்படின்னா தைலதாராவதவி சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீபாஷ்யகாரரும் இதை விஸ்தாரமாக சாதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடைவிடாத ஒரு எம்பெருமானை நினைப்பது. தமம் அப்படின்னால் பிரத்யாகார விஷயத்தில் சொன்னது வெளியேந்திரியங்களை அடக்குதல். சமம் அப்படின்னா மனசை அடக்குதல். சமமுடைய சமாதி நலம், சமம்னா மனதை அடக்குதல். வெளியிட இந்திரியங்களை அடக்கிடலாம், சுலபமான விஷயம். மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். சமதமாதிரி சாதன சம்பத்து அப்படின்னு சொல்லும் பொழுது லகுபூர்வ பட்சத்தில் பாஷ்யகாரர் இதனுடைய அர்த்தங்களையும் சாதிக்கின்றார். சாந்தோ தாந்தா உபரத ஸ்திதிக்ஷு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் அப்படின்னு பிரகதாரண்யக உபநிஷத்து வாக்கியத்தையும் அங்கு பிரமாணமாக காட்டுகின்றார். சமம் என்றால் மனதை அடக்குதல், தமம் என்றால் வெளி இந்திரியங்களை அடக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டது. சமமுடைய நலம், அப்ப மனதை அடக்குதல் இவற்றை அங்கமாக உடையதாக இருக்கக்கூடிய சமாதி நலம் சாதிப்பார்க்கு ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியதான பக்தி யோகத்தை சாதிப்பார்க்கு அனுஷ்டிப்பவருக்கு இலக்காகும். யாரு இலக்காக கூடியவன்? பிரியபிராட்டியாருடைய பெருந்தேவி நாயிகா சமயத்தை எழுந்தொழி இருக்கக்கூடியதான தேவாதிராஜன் இலக்காகுவான் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சுவாமி தேசிகன் பக்தி என்கின்ற உபாயத்தை பற்றி விளக்கி சொல்கிறார். இந்த பாசுரம் அர்த்த பஞ்சகத்துல ஏழாவது பாசுரம். யம நியமாசனங்கள் ஏழாவி புலநடக்கம் தமதறியும் தாரணைகள் தாரையரா நினைவொழுக்கம் சமமுடி சமாதி நலம் சாதிப்பார்க்கிலக்காகும் அமரர் தொழுமத்துகிரி அம்புயத்தாளாரமுதே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.